இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே மறக்குமா மாமை எண்ணோ மயக்குதே பஞ்சவர்ணோ மடியிலே ஊஞ்சல் போடுமானேவா இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே மறக்க மனம் கூடுதில்லையே.